அடியனுக்கு தமிழ்நாடு முறையில வரணும். ஏன்னா மதுராந்தகம் சுவாமியினுடைய பேர் அங்க ரெண்டு பேருமே தாத்தா கிட்டே படித்தவர்கள். இந்த சுவாமி இப்போ சம்ஸ்கிருத சர்வகலாசாலையில அத்தியாபகராக இருக்கார். திவ்ய பிரபந்த அதிகாரி, பூர்ணமான திவ்ய பிரபந்த அதிகாரி, பல காலட்சியங்கள் சாதித்துக் கொண்டிருப்பவர். இந்த சுவாமி இப்பொழுது பாரதந்திரியம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சாதிப்பது ராமாயணத்திலே பிரதானமான விஷயம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார் கீழேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹி. ஸ்ரீமத் ராமாயணத்துல 18 அர்த்தங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். 18 அர்த்தங்கள் 18 முறை கேட்டு பாஷ்யக்காரர் 18 அர்த்தங்களை சாய்ச்சிருக்கா. அதுல முக்கியமான அர்த்தம் என்னன்னா சரணாகதி. முதல்ல சரணாகதி பரத்துவத்தை பத்தி முதல் அர்த்தம். அடுத்தது ஸ்ரீமத் ராமாயணத்தை பரத்துவம் யாருன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவர் சரணாகதி பண்ணணும்னு. இந்த சரணாகதி பண்ண வேண்டிய ஜீவனுடைய சுரூபம் என்ன அப்படின்னா அவன் அவனுக்கு சேகரத்தை முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை சொல்லி 4வது அர்த்தமா சொல்றது பாரத்வம், பாரதந்திரியம். பாரதந்திரியம் அப்படின்னா என்னது? சேகரத்துக்கும் பாரதந்திரியத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, இருந்தாலும் சின்ன வித்தியாசம் சொல்லி ஆரம்பிக்கும். ரெண்டுத்துக்கும் நான் உடை மொத்தனுக்காகவே ஜீவிக்கிறது அது சேஷத்துவம். மாமி தாய்ச்சல் பாரதந்திரம் என்னன்னா, பாரதந்திரம் என்னன்னு சொல்லணும்னா அதுக்கு எதிர்பார்ப்பு சொன்னா சரியா போடும். சுதந்திரன் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா, அதுக்கு நேர எதிர்ப்பதம் பரதந்திரன். சுவாதந்திரம் தான் நமக்கு அவன் எல்லாம் நமக்கு அவளா சொல்லிக்கிறது, எல்லாம் எனக்கு நானே பண்ணிக்கிறதுன்னு. எனக்கு யார் பேர யாரும் கிடையாது, நான் தான் இதுதான். பரதந்திரன் அப்படின்னா அடிமையாவே இருக்குது. யாருக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னா அது பகவானுக்கு அடிமையா இருக்கணும்ன்றத காட்டிச்சது பரதாழ்வான். பரதாழ்வானுடைய விட இது வசுதா சேகத்துவம் பெருசா, இந்த பாரதந்திரம் பெருசா, அதுக்கப்புறம் வரப்போற பாகவத பாரதந்திரம் பெருசா, ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. இதுல சேகத்துவம் அப்படின்றது எப்படின்னா, கட்டிப்பொண்ணு போல, கட்டிப்பொண்ணே போல சேகத்துவம், பனிப்பெண் போல பாரதந்திரியம் அப்படின்னு. சேகத்துவம் நம்முடைய சுரூப நிரூபகமான தர்மம், சேகத்துவமா இருக்கணும். அதை வந்து எப்படி பிராக்டிக்கலா எப்படி காண்பிக்கிறது, விவகாரத்தை எப்படி காண்பிக்கிறது இருக்க, அதுதான் பாரதந்திரியம். அது அருமையா இருக்கணும் அப்படின்னு. ஜீவலட்சணம் சொல்றத பரமத வங்கத்த சுவாமி தேசிகன் ஆதேயத்துவ விதேயத்துவ சேகத்துவ அனுத்வங்களில் ஓரன்றோடே கூடின சேதனத்துவமா அதல் அப்படின்னு. இந்த விதேயத்துவம் விதேயத்தை சந்தி சேகரத்துவம், இதுதான் பாரதந்திரியம். ஜீவலட்சணம் இதுதான். இந்த பாரதந்திரியம் எண்ணங்கள்லாம் இருக்கு, பரதாழ்வான எண்ணங்கள்லாம் காமிச்சிருங்க அப்படின்னா, பரதாழ்வான பத்தி நம்ம முதல்ல பெருசா கேட்கறது அயோத்தியா கண்ட ஆரம்பத்தில் தான். மாதுரகரத்து கேட்டார்னு. அதுக்கப்புறமா பரதாழ்வான பத்தி வரது எங்க விஷயம்னா, திருப்பி கூட்டுன்னு வர போறா, தசரதன் நிர்யாணம் ஆகிட்ட, திருப்பி கூட்டுன்னு வர போறா. கூட்டுன்னு வந்தாச்சு. வந்த உடனே அம்மா நேர அப்பா எப்போ இருக்கிற இடம் கை கை இருந்தாலும் கை கை இருந்து போற அந்த அப்பாவை காணாதனால என்ன எங்க அப்பா எங்கன்னு கேட்கற. அப்பா இல்லப்பா, அப்பா போய் பரவாயில்லைன்னு சொன்னபோது, சரி எங்க அண்ணா எங்க அண்ணாவை நான் போறேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை, யோமே பிராதா பிதா பந்து எச்ச தாசோ ஸ்மிதீலதா சத்யமாம் சீக்கிரமாக்கியாகி ராமஸ்யாக்ரிஷ்ட கர்மணா. யோமே பிராதா பிதா பந்து, என்னுடைய அப்பா என்னுடைய அண்ணா எனக்கு பந்து, சகல விதம் அந்த ராமன் தான். எனக்கு அவனிடத்த சீக்கிரம் அவனை விட்டு விடணும், சத்தியமே சீக்கிரம் ஆட்சியாகி அவன் எங்க இருக்கான் சொல்லு அப்படின்னா. ஏன்னா பிதா ஆகின்றவன் பவதி ஜேஷ்டா ஜன்ம மார்க்கஜானதாதவு கமிஷ்யாமி சகீதானீன் கதிர்மம கதிர்மம. பிதாகி பவதி ஸ்ரேஷ்டா ஜேஷ்ட பிராதா பிதுசமான, அந்த பிதுசமான எங்க பிராதா அவன் அவன் தான் இருப்பே எனக்கு கதி, அதனால அவனிடத்தான் நான் போகணும் அப்படின்னு முதல்ல பாரதம் எடுத்து காட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்கிற ஒரு விஷயம், பரதனுக்கும் ராமனுக்கும் நடுவில் ஒரு 12 மணி நேரம் தான் வித்தியாசம். ஒரு 12 மணி நேரம் முதல் நாள் மத்தியானம் பரத ராமனுடைய அவதாரம், அன்னைக்கு ராத்திரி மீனலக்னத்தில் பரதனுடைய அவதாரம், 12 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் மறுநாள் காத்தாலும் அதே கடகலக்னத்தில் லக்ஷ்மணன் சத்ருன் அவதாரம். அவர்களுள்ள அவதாரத்தில் விசேஷமே இந்த இவ்வளவுதான் நேரம். 10 வயசு பெரியவனாக இருக்க காலத்தில் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க இந்த காலத்துக்கு நடந்துட்டுருக்கு, ஆனால் அவள் எப்படி இருந்தான்னு பார்க்கணும். அந்த மாதிரி பரதனுடைய நிலை, இந்த அப்பா கலைஞரையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இந்த குப்பைய கூடிய பார்த்து கூட்டுன்னு வர லக்ஷ்மணன் சத்ருக்னன் கூனிய கூட்டுன்னு வரச்சா கூனிய அடிச்சு கூட்டுன்னு வர எல்லாத்துக்கும் இவதான் காரணம் அப்படின்னு. அப்போ சொல்றாரு பரதன் சொல்றார், அவனை விட்டுடுப்பா கூனிய, நான் எங்க அம்மாவே நான் அடிச்சு கொண்டிருப்பேன், ஆனா ராமன் அப்புறம் என் கூட பேச மாட்டானே அப்படின்னு. கன்யாமகம் இமாம் பாபாம் கைகேயி துஷ்டதாரிணி எதிமாம் தார்மிகோ ராம நாசூயே மாதிருகாத்தகன், என்ன மாதிருகாத்தகன் அம்மாவை கொண்ட பாவின்னு என் அம்மா என் தமையன் சொல்லிடக்கூடாது அப்படின்ற அப்படினால நான் அவளை விட்டு வச்சிருக்கேன், உனக்கு அந்த பேர் உத்துட வேண்டாம், அதனால கூடிய விட்டுடு அப்படின்னு. அதே மாதிரி அதுக்கப்புறம் சமாளம் நடக்கிறது, வசிஷ்டர் எல்லாரும் சேர்ந்து ராமன் பிரார்த்திக்கிறார், பரதன் பிரார்த்திக்கிறார், நீயே ராஜாவா இருக்க வேண்டியது. வசிஷ்டர் குலகுரு, இவருக்கு மாத்திரம் குரு இல்ல, அப்பாவுக்கும் குரு, அவர் தாத்தாவுக்கும் குருவா இருந்தவர், அவர் குலகுருவா அவர் நிந்திக்கிறார். தச்சுத்வா பரதோ வாக்கியம் சோகேனாபி பரிஸ்ருதா ஜகாம மனசா ராமம் தர்மஜோ தர்மகாங்கியா சபாஷ்ப கலையா வாசா கலஹம்சஸ்வரோஹிவா விலலாப சபாமத்யே ஜகரிஹேச புரோஹிதம். சபாமத்யே விலலாப சபையிலேயே அழுதா, அழுது ஜகரிஹேச புரோஹிதம் தன்னுடைய புரோஹிதனை போய் தனக்கும் குருமா தனக்கு மாத்திரம் குரு இல்ல, தனக்கு அப்பாவுக்கு குரு, தன்னுடைய குலத்துக்கு குரு, அந்த குல குருவை கூட நிந்திக்கிறான். எதனால? இது அண்ணாவுக்கிட்ட இருக்கிற பாராதிக்கிறதுனால. எப்படி நான் யார் தெரியுமா? சரித சரித பிரம்ம கர்த்திய வித்யா ஸ்நாதஸ்ய பீமதா தர்மே பிரயதமானஸ்ய ஓராஜ்யம் மத்திதோஹரே. நான் பிரம்மச்சரியத்த ஒழுங்கா சரிதா பிரம்மச்சரியத்த பிரம்மச்சரியத்த ஒழுங்கா கடைபிடிக்கிறார், அதாவது படிக்க வேண்டிய காலத்தில் படிச்ச ஒழுங்கா படிச்ச வித்யா ஸ்நாதஸ்ய வித்யா ஸ்நானம் பண்ணவும் படிச்சு முடிச்சாச்சு. தர்மத்தை பயந்தமானவன் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட இருக்கிற ஒருத்தன் எப்படி ராஜ்யத்தை அபகரிப்பான்? கதம் தசரதா ஜாதா பவே ராஜ்யாபகாரகா. தசரதனுடைய பிள்ளையா இருந்துட்டு அப்படியே தர்மாத்மாவான தசரதன், அந்த தசரதனுடைய புத்தனா இருந்துட்டு நான் ராஜ்யத்தை அபகரிக்கலாமா? அதனால ராஜ்யம் சாகஞ்ச ராமஸ்ய தர்மம் பக்து விகாரகசி. ராஜாவுக்கு தர்மத்தை சொல்ல வேண்டிய புரோஹிதன், அந்த புரோஹிதனை பார்த்து பரதன் சொல்ற வார்த்தை தர்மம் பக்து விகாரகசி, நீ தர்மத்தை என்னவோ அதை சொல்லுண்டீர். ஏன்னா ராஜ்யம் ராமன்டே அகஞ்ச ராமஸ்ய ராஜ்யம் சாகஞ்ச ராமஸ்ய, ராஜ்யமும் என்னது அவனுடையது, அகஞ்ச ராமஸ்ய நானும் அவனை சேர்ந்தவன் அப்படின்னு இப்படிப்பட்டதான ஒரு பாரதந்தியம். இடத்துல ராஜ்யம் ச அகம்சான்னு ரெண்டு பிரகாரத்தினால ரெண்டுமே முக்கியம். ராஜ்யமும் அவனுடையதுன்னு மாத்திரம் இல்ல, நானும் அவனை சேர்ந்தவன் அப்படின்னு ரெண்டுமே முக்கியம் வியாக்கியானம் இருக்கா. அதே மாதிரி பரதனை பற்றி சொல்லப்பட்டுன்னா பரதனை எல்லாருமே சங்கிக்கிறான், எல்லாருமே சம்சயிக்கிறான். முதல்ல வந்து கௌசல்யா தேவி சம்சயிக்கிறான், என்னப்பா உனக்கு கிடைச்ச ராஜ்யம் வந்து தோழிய சத்தோட தானேன்னு. இப்ப பரதன் கண்ணா கண்ணா அடல நிறைய சபதங்கள்லாம் பண்ற எஸ் யாரியான் சொல்கிறதான ஒரு ஒரு சங்கம் பூரா வரும். அதுக்கப்புறமா அங்கேயும் தப்பி வந்தான குகண்ட வரைச்ச நீ பெரிய சைன்யத்தோட வந்து வந்திருக்கிய ராமனுக்கு ஏதாவது தப்பு பண்றதா நீ போதையே அப்படின்னு பரதன் குகன் சந்திக்கிற குகண்டிய சம்சயத்தை கேட்டாங்க பரதன் அடல இப்படிதான் சம்சயிக்க இப்படியா இதெல்லாம் பரத்வாஜ மகர்ஷி அவரும் சம்சயிக்கிற பரத்வாஜ மகர்ஷி சம்சயிக்கிறது காரணம் அந்த கேட்டபோது பரதன் ஓன அறவே ஆரம்பிச்சு. ஏன்னா நீங்க கூட பரத்வாஜருக்கு இருந்த இடத்துலேருந்து எல்லா வார்த்தையும் சந்திட்டு இருக்கு. பரத்வாஜ அந்த இடத்துல உட்காந்துருக்காரு, என்னப்பா ராமன் குறைச்ச என்னப்பா அப்பா நீ உங்களோட வாட்டுக்கு அமிச்சா கேள்விப்பட்ட அப்படிங்கிற பரதன் குறைச்சி அப்பா போட்டு கேள்விப்பட்டாங்க. திருப்பி ராமன் திருப்பி வரச்சியோ அவரை வந்து எல்லாம் நல்ல முடியா நடந்துதா நாங்கள் ராவணவதான் முடிஞ்சுதா அப்படிங்கிற இங்க முன்னாடி போறத பரதன் வந்து கை கையை தப்பா சொல்றச்ச அவன் அவன் தப்பா சொல்லாத அவன் பண்ண நல்ல காரியம் எல்லாருக்கும் இது சுகமா முடியும் அப்படின்ற இப்படி சகல விதமான முன்னு முன்னு பின்ன நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் தெரிஞ்ச பரத்வாஜ அவரை வார்த்தை நீ இவ்வளவு செய்தி கூட வந்திருக்கியப்பா நீ ராமனுக்கு எடுத்த கேட்கறியா எனக்கு இந்த உங்ககிட்ட சம்சயம் இருக்கு அப்படின்ற அப்ப நீங்க கூடயா சம்சயிக்கிறீங்கன்னு அத அப்படிப்பட்ட பரத்வாஜர் இப்ப எல்லாரும் சம்சயிக்கிற இடத்துல ராமன் பரதனை ஒரு கால் சம்சயிக்கிற ஏன்னா லக்ஷ்மணன் வந்து மரத்து மேல ஏறி பார்க்கிறார் என்னவா இங்க பரதன் வந்துட்டு இருக்கார் பெரிய சைன்யத்தோட வர அண்ணா நீங்க சீதையை பார்த்ததுங்க நான் பரதனை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு பரதன் அடிச்சு நான் பார்த்து சைன்யத்தை கூட நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றத லக்ஷ்மணன் சொல்றவார் லக்ஷ்மணன் சொல்றத ராமன் சொல்ற இந்த மாதிரிலாம் சொல்லாதரா பரதன் ஒரு காலம் அந்த மாதிரி சிந்தையை வரமாட்டான். அம்பாச்ச கை கை குறிச்சிய பருஷஞ்சா பிரியம் வதன்னு அசாத்திய விவரம் ஸ்ரீமான் ராஜ்யமே தாத்துமாக பரதனுடைய குணம் எனக்கு தெரியும். அவன் அம்மாவை கண்ணாபினால எவ்வளவு பாரிசீட்டு எவ்வளவு திட்ட முடியுமோ எவ்வளவு வெய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் பேசிட்டு அப்பாவை எப்படியாவது ஒரு ஒரு தளத்துக்கு சமாதானப்படுத்தி எனக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுன்னு வந்திருக்கா. பிரசாத்திய பிரசாத்திய பிதரம் ஸ்ரீமான ராஜ்யமே தாத்துமாக அப்படியும் அதுக்கு மேல சொல்ற இதுக்கு மேல நீ பரதனை ஏதாவது நீ ஒரு வார்த்தை தப்பா பண்ணியானா அது என்ன சொன்னதா அர்த்தம் விப்ரியம் கிருதபூர்வத்தே நபரதேன்கிறான் அல்ல நகிதே நிஷ்வரம் வாச்சியா பரதோ பரத நாப்ரியம் பட்டா அகம் ஹி அப்ரியமுக்தஸ்யா பரதஸ்யா பிரியே கிருதே பரதனுக்கு அப்ரியமா பரதனுக்கு ஏதாவது விஷயமா நீ எதையாவது தப்பு பண்ணியானா அது நீ என்ன சொன்னதுக்கு சமம் அப்படின்னு ஜாக்கியான் சொல்லி அது மாத்திரம் இல்ல உனக்கு ராஜ்யம் என்ன சொல்லு பரதன் நிச்சயமா திருப்பி கொடுத்துருவான். எதி ராஜ்யஸ்வேகோஸ்வம் இமாம் வாசம் பிரபாஷதே பக்ஷாமி பரதம் திருஷ்டா ராஜ்யவஸ்மை பிரதீயதா ராஜ்யத்தை அவன் கொடுத்துறான்னு நான் சொல்றேன். உடனே பரதன் முக்கியமானோபி பரதே மயா லக்ஷ்மண தத்துவத்தா ராஜ்யவஸ்மை பிரயச்சேதி பாலமிக்கேவ பக்ஷதி நான் சொன்னா இவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துருவான்னு சொன்னா நிச்சயமா பரதன் கொடுத்துருவான் அப்படின்னு பரதனை அவருடைய உண்மையான சொருவத்தை அவருடைய பாரதத்தை பெருமானும் நன்னா மனசுக்கு புரிஞ்சுட்டு இருக்க. அதே மாதிரி பரதனும் திருப்பி பெருமாள் கிட்ட குறைச்ச ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் வரும் நமே சாந்தியர் பவிஷ்யதி நமே சாந்தியர் பவிஷ்யதி. எப்ப போய் அந்த பெருமாள் திருவடியை ஜெயிப்பேனோ எப்ப சீதா பிராக்கிய திருவடியை வணங்குவேனோ அது வரைக்கும் எனக்கு சாந்தி கிடையாது. இந்த ராக்கியத்தை திருப்பி அவன்கிட்ட கொடுத்தாதான் எனக்கு சாந்தி. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியில இதுவரைக்கும் சொல்லி பாதையை கொடுக்கிறார். அந்த பாதையையும் வாங்கிட்டு ஏன்னா எவ்வளவோ சொல்லி பார்த்து ராமன் கிட்ட பிரார்த்திக்கிற ஆனா ராமன் சம்மதிக்கல. ராமன் எப்படி அவன் மோசம் பாதையை கொடுக்கிறார் அந்த பாதையை கொடுத்துட்டு அதை தன்னை காட்டிலும் உசந்தலான பாதையை கொடுக்கிறார் அப்படின்ற ஆழ்வார். பறவடையை தம்பிக்கு வான் பணயம் வைத்துப்போ இவானோர் வாழ எதை தலைவர் எதை காட்டு எதுக்கு கடன் வாங்குறோமோ அதை காட்டு அதிகமான பணத்திலான பணயமா இருப்போம். அத மாதிரி பெருமாளை காட்டும் பெருமாளுடைய பாதுகையை உசத்தின அந்த பாதுகையை அவருக்கு பணையமா கொடுத்து அந்த பாதுகையை ஆராய்ச்சிட்டு இருக்கான். கடைசியில இப்ப சொல்லி பிடிச்ச விஷயம் அடைய சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சேகரித்தோம்னா பாரதத்தின் சேகரித்து அதிகமாக சொல்றது பாரதத்திற்கு சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால்தான் அவசர அந்த புரோகத்தியை சாதிச்சார். கடைசியில எங்களுக்கு பரதனுக்கு முடிஞ்சா யுவராஜ்யம் பட்டாபி சேவை பண்ணியிருக்கிறார். ஏன்னா லட்சுமணனுக்கு ஐக்கரியம் பையனா இருக்கிற போது பரதன் யுவராஜ்யம் பட்டாபிஷேகத்தை சொன்னதை கேட்கறதா பரதனுடைய சுபாவம். அந்த சுபாவத்தை பரதந்திரனாவே இருந்துட்டு அந்த பகவானுக்கு அவர் சொன்னதை கேட்டு பரதந்திரனா இருந்தபடினாலே இவனுடைய பாரதத்திற்க எல்லாரும் கொண்டாடுறான். எல்லாரும் கொண்டாடுற அந்த பாதி தேசிகள் கொண்டாடின விஷயம் இந்த பாதையில பிரபாவம் பரதனாலதான் லோகத்துக்கே தெரிய வந்தது அப்படின்னு பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை ரசமோதாகரணாய பக்தி பாஜா எதுமஜம் அசேஷத பிருத்திவியா ரசிதோ ராகவ பாதுகா பிரபாவா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஃ.